பேர் கையேற்காதே, வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே மேற்கை ஏற்காதே, வீழும் சூரியனே தர்மம் தோற்காதே, ஆளும் காவலனே கசிந்திடும் கண்ணீரை திரும்பிட செய்யையா, மரணிடும் நெஞ்சத்து மழையென பெய்யையா, ஆழ் மனதில் சூழும் இருளை நீளும் துயரை பாடும் விதியை நீக்கும் தீயே நீ ஐயா. வந்தாயையா வந்தாயையா.